கொள்ளையில் மட்டும் பிள்ளைகளை தேவாழ்த்தியது அப்படி சேஷேன்னு சேர்ந்த ஜெவசேனன் தானவழி பெஹரவ சிட்டின்னு சேர்ந்த அப்படி மட்டம் தருணும் அப்படிதான் லிட்டர் கொட்டோம் மேகத்திய இனங்க லிட்டர் அண்ணாயிரி ஆக்சிடன் ஆகிட்டு மீ ரோகியை பெற்றிருந்தீங்க அடுக்கிறான்னு சொல்லுவாங்க.